ஸ்ரீமான் வெங்கடநாதார்யஹ கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. ஸ்ரீ ஷோடஷாயுத ஸ்தோத்ரம் சதுர்தசஹ ஸ்லோகஹ. ஆயுதானாம் அஹம் வஜ்ரம் இத்ய கீயதயஸ் ஸவஹ அவ்யாத்தேதீஷவஜ்ரோஸௌ அததீச்யஸ்தி சம்பவஹ. அவ்யாத் இதுதான் கிரியாபதம். 11வது ஸ்லோகத்திலே பார்த்தோம் அவ்யாத்ன்றது அவரக்ஷணேன்ற தாத்துனுடைய ஆஷீர்லிங்க பெனடெக்டிவ் மூட்னு பேரதுக்கு காக்க வேண்டும் காத்துருள வேண்டும் அர்த்தமாக இருந்ததுக்கு அவ்யாத்துக்கு. வஹ அவ்யாத் யுஷ்மான் வஹ அவ்யாத் உங்களை காத்துருள வேண்டும் உங்களை காப்பாற்ற வேண்டும். யார் காப்பாற்ற வேண்டும்? வஜ்ரஹா. அந்த வஜ்ரஹான்றது ஒரு ஆயுதம். 16 ஆயுதங்கள்ல ஒன்று வஜ்ரம். அதாவது ஆயுதங்கள்லேயே வஜ்ரம்ன்றது ரொம்ப சிறந்த ஆயுதம். வெரி பவர்ஃபுல், வெரி பொட்டன்ட். ஹேதீஷ வஜ்ரஹா. ஹேதீஷன்றது ஹேதீனாம் ஈஷஹா சக்கரத்தாழ்வார், அவருடைய வஜ்ரஹ, அவருடைய வஜ்ர ஆயுதமானது. ஏன்னா அப்படி விசேஷனம் போடாட்டி இந்திரனுடைய ஆயுதத்துக்கும் வஜ்ரம்னு பேரு. அதனால ஹேதீஷ வஜ்ரஹான்னு விசேஷனத்தோட சொல்றார். அந்த சக்கரத்தாழ்வானுடைய வஜ்ரமானது வஜ்ராயுதமானது உங்களை காத்தருள வேண்டும். அசௌன்றது அதாவது அசௌனா இந்தன் அர்த்தம். இப்போ பொதுவாக யஹ அசௌ யோசௌ சஹ அசௌ, அதாவது அந்த இந்த இந்த அந்தன்னு சொல்லிச்சு அப்படிப்பட்ட அப்படி இருக்கக்கூடியன்ற அர்த்தத்தில் அது உபயோகமாகுது. ஸோ சஹ அசௌ மேலே இருக்கக்கூடிய சஹன்ற பதமும் இந்த அசவும் சேர்த்துக்கணும். அப்படிப்பட்ட இந்த வஜ்ராயுதமானது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ சஹ அசௌ ஹேதீஷ வஜ்ரஹா வஹ அவ்யாத்னு அர்த்தமாக இருக்கு. அதுக்கு ஒரு விசேஷணத்தை கீழே போட்டிருக்கார். அதாவது 4வது பாதத்திலேயே அததி சஸ்தி சம்பவஹான், சம்பவஹான பிறப்பு, அஸ்தி சம்பவஹான எலும்பிலிருந்து தோன்றியது. அஸ்தி அல்லது அஸ்தி அஸ்தினி அஸ்தினின்னு எலும்பு. ஸோ அஸ்தி சம்பவஹான எலும்பிலிருந்து தோன்றியது. யாருடைய எலும்பு? ததீச்சி. நமக்கு தெரியும் ததீச்சி முனிவருடைய முதுகெலும்பு இந்தனுக்கு வஜ்ராயுதமாக மாறியது. அவனுடைய ஆயுதம்தான் ததீச்சி மகர்ஷி, அதாவது இந்திரனுடைய ஆயுதம்தான் ததீச்சி மகர்ஷியினுடைய எலும்பிலிருந்து உண்டாகியது. ஆன் முதல்ல போட்டதுனால தட் விச் வாஸ் நாட் பார்ன் அவுட் ஆஃப் தி பேக் போன் ஆஃப் ததீச்சின்னு அர்த்தமாக இருக்கு. ஸோ இது மோர் பவர்ஃபுல் தேன் தட் வஜ்ரம்ன்றதுக்காக இப்படி போட்டிருக்கார். அததீச்ச சம்பவஹா, ததீச்சி மகர்ஷியினுடைய எலும்பிலிருந்து பிறக்காத அந்த வஜ்ராயுதமானது உங்களை காப்பாற்ற வேண்டும். சக்கரத்தாழ்வாருடைய வஜ்ராயுதமானது உங்களை காப்பாற்ற வேண்டும், காத்துருள வேண்டும். அதுக்கு முதல் பாதியில் விசேஷங்கள் போட்டிருக்கார். யஹா, யஹானா எந்த வஜ்ராயுதமானது? எம்பெருமானே அகம் ஆயுதானாம் வஜ்ரம்னு சொல்லியிருக்கார் கீதையில் 10வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். ஆயுதானாம் அகம் வஜ்ரம் தேனூனாம் அஸ்மி காமதுக் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதானாம் அகம் வஜ்ரம்னு அவனே எம்பெருமானே சொல்லியிருக்கான். இது அகீயத, இது காயத்தினா பாடுகிறான், கீயத்தேன பாடப்படுகிறது இல்லை கூறப்படுகிறது. அப்போ அகீயத்தன்றது அந்த கீயத்தேன்ற கீயத்தேன்ற கிரியாபதத்தினுடைய லங் லக்காரமாக இருது. அதாவது பாஸ்டன்ஸில் போகிறது பாடப்பட்டது கூறப்பட்டதுன்னு அருது. ஸோ யஹ அகீயத்தன எந்த ஆயுதமானது கூறப்பட்டது, எவ்வாறு கூறப்பட்டது? ஆயுதானாம் அகம் வஜ்ரம், ஆயுதங்களுக்குள் நான் வஜ்ரமாக இருக்கிறேன். இதி இத்தின என்று, என்று யஹ அகீயத எந்த ஆயுதமானது கூறப்பட்டதோ, ஸோ சௌ அப்படிப்பட்ட பெருமையை வாய்ந்த இந்தன்னு அர்த்தமாக இருக்கு. ஸோ யஹ அகம் ஆயுதானாம் வஜ்ரம் இது அகீயத என்று எம்பெருமானாலேயே கூறப்பட்டதோ போற்றப்பட்டதோ புகழப்பட்டதோ சஹ அசௌ அப்படிப்பட்ட ஆயுதமானது உங்களை காப்பாற்றட்டும். ஸோ அண்மை எப்படி போகிறதுனா இப்போது யஹ அகம் ஆயுதானாம் வஜ்ரம் இது அகீயத சஹ அசௌ அததீச்சசி சம்பவா ஹேதீஷ வஜ்ரஹ வஹ அவ்யாத் அப்படின்னு அன்வயமானது. யஹன எந்த எந்த ஆயுதமானது, அகம் அகம்ன நான், ஆயுதானாம் வஜ்ரம் ஆயுதங்களுக்குள் வஜ்ரமாக இருக்கிறேன், என்று, இத்தின என்று, அகியத கூறப்பட்டதோ பாராட்டப்பட்டதோ புகழப்பட்டதோ, சஹ அசௌ அந்த இந்த, அதாவது அப்படிப்பட்ட இந்த வஜ்ராயுதமானது, அததீச்சி சம்பவகான ததீச்சி மகரிஷினுடைய அஸ்தி, அஸ்தினா எலும்பு, எலும்பிலிருந்து தோன்றாத இந்த வஜ்ராயுதமானது, அது யாருடையது? ஹேதீஷ வஜ்ரஹா, ஹேதீஷன சக்கரத்தாழ்வார், அவருடைய வஜ்ராயுதமானது உங்களை அவ்வக அவ்வியாத் காப்பாற்றட்டும் அர்த்தமாகுது. அதாவது இந்த இந்த வஜ்ரத்தை தான் நம்ம வந்து மேபி அந்த இந்தனுடைய வஜ்ராயுதத்துக்கும் தலைவனாக பாவிச்சுக்கணும். அதனால இந்த சக்கரத்தாழ்வாருடைய வஜ்ரமானது அதை காட்டிலும் மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு அர்த்தமாகுது. சதா அந்த ஸ்லோகத்துக்கு இப்போ அர்த்தமும் அண்மையும் மாறுது. யஹ அஹம் ஆயுதானம் வஜ்ரம் இதி அகியத சஹ அசௌ அததீச்சி அஸ்தி சம்பவா ஹேதீஷ வஜ்ரஹ வஹ அவ்யாத். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.